டேய் சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். சதாபா, இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீரசுர அடிக்கதுவா? நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா. நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா. சாரு சாரு, எதுக்கும் எதுக்கும் துணிஞ்சவண்டா துணிஞ்சவண்டா. யாரடா டா போடுறீங்க? யாரடா போடுறீங்க? அட மாப்பிள்ள, சும்மா மொறக்காத மச்சான் சொன்னா கேடு. அட மாப்பிள்ள, சும்மா மொறக்காத மச்சான் சொன்னா கேடு. என்ன பாக்குற இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு. என்ன பாக்குற இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு. வண்ண வண்ண தோரணம் வாசலில் ஆடணும். வண்ண வண்ண தோரணம் ஆட்டணும் இல்ல ஆடணும்டா. மேலும் கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டொய் டொய் டொய் டொய். அட மாப்புள்ள, சும்மா மொறக்காத மச்சான் சொன்ன கேளு. அட மாப்புள்ள, சும்மா மொறக்காத மச்சான் சொன்ன கேளு. நல்லதுக்கு எப்போதும் இல்லடா காலம். உன்னவங்க சொன்னாங்க பொய் இல்லடா. ஆமா, உள்ளவங்க பின்னால பாராட்டும் கூட்டம். உங்க கதை எங்கிட்ட செல்லாதுடா. இது தஞ்சாவூர் மேளம், இது தஞ்சாவூர் மேளம். அத தட்டுங்க கொஞ்சம் கேப்போம், அத தட்டுங்க கொஞ்சம் கேப்போம். இந்த கல்யாணத்துல பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு. மேலுங்கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டொய் டொய் டொய் டொய். அட மாப்புள, சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு. அட மாப்புள, சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு. திருஷ்டி சுத்தி போடுங்க, திருஷ்டி சுத்தி போடுங்க. ஊரார் எல்லோரும் வாராங்க பாரு. வாசலுக்கு வந்து கொஞ்சம் பன்னீர தூவு. பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு அங்க. கட்டி வச்ச மாலை அத கொண்டாட இங்கே. ஐயருங்க போனீங்க வாங்கோன்ன வாங்கோ. அடிக்கிட்ட வாரீங்க ஒய்யாரமா. ஊர்ல எத்தனை கல்யாணம், ரொம்ப பிஸி. வெட்டி கட்ட நேரம் இல்லே, போங்கோன்னா போங்கோ. ஒரு உள்ள உண்மையே தான் கல்யாணமா. இவனாடாளும் ராசா. ஹலோ ராசா, இது நம்ம ஊரு ரோசா, இது நம்ம ஊரு ரோசா. அடப்பா யார நீங்க வந்து வாழ்த்துங்க வாங்க. நெருங்கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டோய் டோய் டோய் டோய் அடம்மா புள்ள சும்மா முறக்காத மச்சா சொன்னா கேளு. என்ன பார்த்துல இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு. பண்ண பண்ண தோரணம் வாசலில் ஆடணும். நெருங்கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டோய் டோய் டோய் டோய் ஐயரே மந்திரம் சொல்லுங்க. மங்கள்யம் தந்துனா நேனா, மங்கள்யம் சுந்தனா நேனா, சுந்தனா இல்லே தந்துனா, மம ஜீவன ஹேதுனா, மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே, கண்டே பத்னாமி சுபகே, ஸ்வம் ஜீவ சரதஷ்டதம். கட்டி மேளம் கட்டி மேளம்.